வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஞானப்பிரகாசம். 18/9/18 இப்போது உலகம் முழுவதும் வேளாண்மை இருக்கிறதுலேருந்து மாறுபட்டு நம்முடைய வேளாண்மை, நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வேளாண்மை அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இந்த வேளாண்மை பூமியில் பல்லடுக்கு உயிர் சூழல், உயிர் சூழல் வந்து பல அடுக்குகளில் இருக்குது. ஆழ்கடலில் உயிர்கள் இருக்குது, மலை உச்சியில் மனிதன் நடமாட்டம் இல்லாத மலை முகடுகளில் கூட, பனிமூடிய சிகரங்களின் உச்சியில் கூட உயிர்கள் இருக்குது. இந்த பல்லடுக்கு உயிர் சூழலோட அந்த தட்பவெப்ப நிலையை காப்பாற்றணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலை யார் உருவாக்குறா? ஆழ்கடலில் இருக்கிற உயிர்கள் உயிர் வாழ்வதற்கான சூழலையும், பனிமூடிய சிகரங்களின் மீது இருக்கின்ற உயிர்கள் உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலையும் யார் உருவாக்குறா, யார் காப்பாத்துறா? அது இயற்கை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது. இந்த உயிர் சூழலை பாதுகாக்கிறதுக்கான தட்பவெப்ப நிலையை வரைவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. பனிமூடிய சிகரங்களில் பனி மூடியபடியாகவே இருக்கணும், ஆழ்கடலில் மிக ஆழமான இடத்துல அங்கே உள்ள தட்பவெப்ப நிலை அங்கே இருக்கணும், சமவெளி பிரதேசங்களில் உள்ள தட்பவெப்ப நிலை அங்கே இருக்கணும், பாலைவனங்களில் உள்ள தட்பவெப்ப நிலை அங்கே இருக்கணும். அப்படின்னா எப்படி இது வந்து பாதுகாக்கப்படுது, யாரால் பாதுகாக்கப்படுது அப்படின்னா, நிச்சயமாக தமிழறிந்த தமிழர் வேளாண்மை செய்கின்ற உழவனால் அப்படிங்கிறது என்னுடைய மிக ஆழமான அறிவு புரிதலாக இருக்குது. இதை தான் திருவள்ளுவனும் சொல்கிறான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். இது மனிதர்களை மட்டும் குறிக்கிறதா நம்ம பொருள் எடுத்துக்கக்கூடாது. தொழுது உண்டு பின் செல்வார்னா எல்லா உயிரினங்களுக்குமான பொது, அது எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுகின்ற, தாங்கி நிற்கின்ற, பூமியை காப்பாற்றுகின்ற வேலையை, பல்லுயிர்களும் தங்கி வாழ்வதற்காக பூமியை வலுப்படுத்துகின்ற, பூமியுடைய தட்பவெப்ப நிலையை அதன் இயற்கை சூழலை பாதுகாக்கின்ற ஒரு மாபெரும் சிற்பியாக அந்த வேலையை செய்கின்ற, அந்த பூமியை வடிவமைக்கின்ற சிற்பியாக அந்த வேலையை காலமெல்லாம் செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு எப்படி சொல்கிறது, அதை காலமெல்லாம் செய்து கொண்டே இருக்கின்ற ஒருவனை வந்து எப்படின்னு சொல்லுவோம், நம்ம எந்த காலத்திலும் செய்து கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலையாக ஒரு தொழிலாளியாக அவனே தானே முன்னின்று இந்த பூமியை காப்பாற்றுறான், அந்த தட்பவெப்பநிலையை வலுப்படுத்துகிறான், நிலைப்படுத்துகிறான். அது இந்த மருதங்கிற நிலத்தால் மட்டுமே முடியும். அந்த மருதங்கிற நிலம் வந்து தமிழில் மட்டுமே வரையறை செய்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று. அதுதான் அந்த வரப்புயர நிலம் உயரும், நிலம் உயர நீர் உயரும், மன்னிக்கணும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். பூமி உயர்வதற்கு நிலம் என்றால் பூமி, பூமி உயர்வதற்கு கடல் மட்டத்திலிருந்து உயர்வதற்கு எல்லா உயிர்களையும் உள்வாங்கி வாழ்வதற்காக திடத்தன்மையோடு நிலம் என்ற ஒன்று, மூன்று பங்கு கடலும் ஒரு பங்கு நிலவுமாக விளங்குகின்ற பூமி கோளிலே கடலிலிருந்து மீண்டெழும்பி நான் நிலம், நான் பூமி என்று சொல்லி திடத்தன்மையோடு நிலம் உயர்வதற்கு அவன் எழுப்புகின்ற வரப்பே காரணமாக இருக்கிறது. அதனால தான் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், செங்கோல் உயரும் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் எழுதினான். அதுபோலவே இந்த பூமியில் இருக்கும் வெப்பத்தை தணிப்பதற்கு, வெப்பத்தை பூமியிலிருந்து கடத்துவதற்கு, வெப்பத்தை உயிர்கள் உயிர் வாழ்கின்ற அளவிலாக அதை வரையறை செய்து நிலைநிறுத்துவதற்கு அவனே காரணமாக இருந்தான். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான குரல். வருவதற்கு முன்னதாக ஆபத்து, வருவதற்கு முன்னதாக தீங்கு, வருவதற்கு முன்னதாக உயிராபத்து, வருவதற்கு முன்னதாக காப்பாற்றுவதனுடைய வாழ்க்கை எரிகின்ற தீயின் முன்னே வைத்தது போல அழியும் என்கிறான். அது மாதிரி இந்த பூமியை வெப்பத்திலிருந்து உண்மையாகவே காப்பாற்றுகின்ற ஆற்றல், பூமியிலே நீரை நிறுத்தி அந்த வெப்பத்தை தணிவித்து உயிர்களை உயிர் வாழ்விக்கின்ற ஆற்றல் வந்து அந்த உழவனுக்கு மாத்திரமே, தமிழ் உழவனுக்கு மாத்திரமே இருந்தது. அதுதான் அந்த வரப்பு உயர அப்படிங்கிற கோட்பாடு. அதிலிருந்து தான் நிலம் நீர் கொள்ளும், நீரை தீ கொள்ளும், தீயை காற்று கொள்ளும், காற்றை வெளிக்கொள்ளும்னு பூமிக்கு வரைவு இலக்கணமே தமிழ் மொழி எழுதியிருக்கு. பூமி எப்படி இயங்குதுங்கிற இயக்க இலக்கணமே தமிழ் எழுதியிருக்கு. எப்படி விண்ணிலிருந்து பூமி உருவாகிறது அப்படிங்கிற இலக்கணமும் இதிலேயே வருது. இந்த அடிப்படையில் நம்ம வேளாண்மையை சொல்லிக் கொடுக்குறோம், செஞ்சுட்டு வரோம். தோழர் தமிழ்மணி அவர்களுக்கும் சேர்த்தே இந்த பதிவு. அதனால் மழைக்காலங்களில் நீரை சேமிக்கின்ற முகமாக, மழை நீர் அதிகம் தேங்குகின்ற நிலங்களிலே, நன்செய் நிலங்களிலே நீரை தேக்கி செய்கின்ற நெல் விவசாயம் மேற்கொள்ளலாம். நன்செய் அல்லாத புன்செய் நிலங்களிலே நீரை உள்வாங்குகின்ற விதமாக பூமியை வடிவமைக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். அதனால் நீண்ட சீக்கிரமாக வளரக்கூடிய, உயர் விளைச்சலை தரக்கூடிய நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் எதுவாக இருந்தாலும், 3 அடி 4 அடி உயரம் தண்ணி, எவ்வளவு மழைநீர் நம்ம நிலத்தில் தூய்மையான மழைநீர் வந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய ஆற்றலுடையது நம்முடைய பழைய கால நெல் ரகங்கள். அதனால் வரப்பை நல்ல உயரமாக எடுத்து சரிவாக போட்டு புரட்டாசி பாதி சம்பா நடுகை அப்படின்னு தமிழ் சொல்லுது. அதனால் கூடிய வரையில் மழை வருவதற்கு முன்னதாக பயிர் பச்சை பிடித்து பயிர் வளருகின்ற சூழல், சரியா 1 அடி 1.5 அடி அளவுக்கு வளர்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிறது நம்முடைய தோழர்களுக்கு மிகப்பெரும் லாபமாக இருக்கும். 1 அடி 1.5 அடி வளர்ந்த பயிரில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த மழைக்கு ஈடு கொடுத்து அந்த பயிர் வேகமாக வளரக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கும். 1 மாதத்துக்குள்ளே அது 2 அடி 3 அடி எட்டிடும், சரியா? அவ்வளோ உயரம் தண்ணி வந்தாலும் கூட அந்த நீரை பூமி உள்வாங்கிடும். அப்படியே 1 வாரம் 2 நாள் இருந்தால் கூட இந்த தோகை மட்டும், அல்லது இந்த குருத்து, அந்த நுனி, தோகையினுடைய நுனி மட்டும் தெரிஞ்சால் கூட போதும், அந்த நெல் பயிர் அழியாமல் மேலெழும்பி வரும். இதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அதனால் எதிர்வரும் காலத்தில் மழை நீரை சேமிக்கிற முகமாகவும், பூமியினுடைய வெப்பத்தை தணிக்கிற முகமாகவும், நீரை நிறுத்தி செய்கின்ற நெல் விவசாயத்தை நஞ்சை நிலங்களில் முன்கூட்டியே நாற்று பாவி நடவு செய்யுமாறு தோழர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.